ஸ்ரீமண்ணூதனரங்கநாதராரப்தாத்மவித்யாலயம் ஸ்ரீமண்ணூதனலக்ஷ்மணாரதிரார் சம்ப்ராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திரகடாக்ஷசந்ததசுதாலக்ஷ்யாத்மயோகாங்க்ஷிதம் ஸ்ரீமண்ணூதனவாகதீஷயமினம் பக்த்யாஸ்ரயாமோகுரும் நவ்யவாகீஷயோகீந்திரஆயாஸ்யபரசேவினம் ப்ரஹ்மதந்திரஸ்வதந்திரஹர்யம் வஜாமஸ்வாத்மசம்பதம் யஸ்யவாக்வ்ருத்திபர்யந்தாயதிராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்தகுரவே பூயோ பூயோ நமோ நமஃ. விஷுத்த விஞ்ஞான கணஸ்வரூபம் விஞ்ஞான விஸ்ராரண பத்ததீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. ஸ்ரீவிஷ்ணு சித்தகுலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் ப்ரபத்யே. ஆஸ்திக அன்பர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் இன்று நாம் 14வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்று சொல்லக்கூடியதான பாசுரம். சாமான்யமா ஒரு அர்த்தம் பார்த்தாலே இந்த பாசுரத்தில் நாவீறு படைத்தவள் என்பதாக ஒரு தன்மை சொல்லப்படுகிறது. நல்ல வாக்கை உடையவள் இந்த கிரகத்திலே படுத்துக் கொண்டிருக்கின்றாள் என்பதை ஆண்டாள் நாச்சியார் மிக தெளிவான அர்த்தத்திலே தெரிவிக்கிறாள். சூக்ஷ்மமான அர்த்தத்தை பார்த்தாலும் ராமாயணாதி இதிகாச புராணங்களுடைய பிரமாணங்களின் அடிப்படையில் இந்த பாசுரம் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பிற்கு மிக ஏற்றதாக இருக்கிறது. நங்காய், நானாதாய், நாவுடையாய் அப்படின்லாம் இங்கு சம்போதன சொற்கள் இருக்கு. சம்போதனம் அப்படின்னா விழிச்சொல். இப்ப அந்த விழிச்சொல் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது உத்தம புருஷால நம்பி அப்படின்னு சொல்ற வழக்கம், அதே போல உத்தம ஸ்திரீகளை நங்கை என்பதாகவும் அழைப்பது வழக்கமா இருக்கு. இவள் எப்படி நல்ல வாக்கை உடையவள் அப்படின்னு பார்த்தால், ஆஞ்சநேய சுவாமியை போன்று நல்ல வாக்கை உடையவள் இந்த பெண். நான்றுக்கு வேத வினீதஸ்ய நாயஜுர் வேதோ தருணகாம் நா சாமவேத விதுஷ சக்கியமேவம் சக்கியம் ஏவம் பிரபாஷித்தோம் நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுடா சுருத்தம். எம்பெருமான் ஆஞ்சநேயர் பேசிய விதத்தை பார்த்து இவர் ரிக்வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் செய்திருக்கிறாரா, யஜுர்வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் செய்திருக்கிறாரா, சாமவேதத்தை பூர்ணமாக அத்தியனம் செய்திருக்கிறாரா, அப்படியெல்லாம் அத்தியனம் செய்தவர்கள் கூட இந்த மாதிரி பேச முடியுமா என்று தெரியவில்லை என்பதாக ஆஞ்சநேயரை ஸ்தோத்திரம் செய்கிறார். அத கம்பனும் யார்கொள் இச்சொல்லின் செல்வன் என்பதாக அவரும் அதை தெரிவிக்கின்றார். நவவியாக்கரண பண்டிதனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியைப் போல இவளும் நாவீறு படைத்தவள் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பாசுரத்தில் வித்யாஸ்தானங்கள் எல்லாவற்றையும் ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிறார். 14 வித்யாஸ்தானங்கள் இருக்கு. அதே மாதிரி துவாத்ரிம்சத் பிரம்ம வித்யைகளை பற்றியும் இந்த இடத்திலே ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிறாள். இதெல்லாம் விசேஷமான அர்த்தங்கள். புராண நியாய மீமாம்சா தர்மசாஸ்திராங்க மிஸ்ரிதாக வேதாஸ்தானானி வித்யானாம் தர்மசிய சதுர்தச என்று யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதியினுடைய வாக்கியம். இதை பாஷ்யகாரரே கூட எடுத்திருக்கிறார் தன்னுடைய பிரமாணத்தில். 14 வித்யாஸ்தானங்கள், 4 வேதங்கள், அதே மாதிரி வேதத்தினுடைய ஆறு அங்கங்கள் சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் என்பதாக ஆறு வேதாங்கங்கள். அது தவிர தர்மசாஸ்திரம், மீமாம்சா, நியாயம், புராணம் என்றபடியாக இவைகள் சதுர்தச வித்யாஸ்தானங்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதம், அர்த்தசாஸ்திரம், தனுர்வேதம், கந்தர்வ வேதம் இவைகளும் இந்த சதுர்தச வித்யாஸ்தானங்களில் அந்தர்கதங்கள் என்பதாகவும் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி எல்லாவற்றையும் நன்கு தெரிந்து கொண்டவர்கள்தான் நன்கு கற்றவர்கள் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகிறது. ஆரம்பத்திலேயே இந்த பாசுரத்தில் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படின்னு சொல்லும் பொழுது சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய பிரமாணங்கள், விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தில் மூன்று விதமான பிரமாணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்று சொல்லக்கூடியதான பிரமாணங்கள். அனுமானத்தினால சில விஷயங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் இந்த இடத்தில் காட்டுகிறார். என்னதான் நமக்கு சப்தம் முக்கியமாக இருந்தாலும் நாம் அனுமானத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி அனுமான பிரமாணத்தின் மூலமாக வஸ்துக்களை நிரூபிக்கக்கூடிய விஷயத்தை ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். 13 பாசுரங்களாக பிரத்யட்சமாகவும் சப்தமாகவும் பிரமாணங்களை காட்டியவள் இந்த பாசுரத்தில் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் ஆம்பல்வாய் கூம்பினகான் என்பதாக அனுமான பிரமாணத்தையும் நிரூபிக்கிறாள் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். நாவுடையாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லோகத்தில் யாருக்கு நாக்கு இல்லை என்பதை பாஷ்யகாரர் மிக தெளிவாக காண்பிக்கிறார். எப்படிப்பட்டவர்கள் நாவீறு கொண்டவர்கள் என்பதையும் பாஷ்யகாரர் தன்னுடைய வியாக்கியானத்தில் ஸ்ரீபாஷ்யத்தில் ஆங்காங்கே எடுத்திருக்கிறார். எப்படிப்பட்டவர்கள் கைங்கரியம் செய்வதற்கு தகுதியானவர்கள் என்பதையும் சொல்லுகிறார். வாச்சா தர்மம் அப்படின்னு சொல்லும்பொழுது வாச்சா தர்மம் அவாப்னுஹி என்பதாக ஒரு வாக்கியம். வாய்ப்படைத்த பிரயோஜனத்தை நீ பெறுவாய் என்பதாக சொல்கிறார். யாருடைய நாக்கின் மூலமாக இந்த லோகமெல்லாம் சுபிக்ஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவாக்கு. வராக சரமஸ்லோகம், சக்கரவர்த்தி திருமகனுடைய சரமஸ்லோகம், எம்பெருமான் கண்ணனுடைய சரமஸ்லோகம், இப்படி இந்த மாதிரியான சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை நன்றாக தெரிந்து கொண்டவர்கள் விஷயமாக சொல்லப்படக்கூடிய வாக்கியம். எது நாக்கு அப்படின்னா சா ஜிஹ்வா யா ஹரிம் ஸ்தௌதி. அதே மாதிரி சா ஜிஹ்வா சியாத் யயா சர்வே ஜீவந்தி பிராணினா புவி. அதே மாதிரி சா ஜிஹ்வா எத்ர ராஜந்தே வித்யா ஹிருத்யாச்ச சதுர்தச என்பதாக மூன்று பிரமாணங்களை இந்த இடத்திலே பெரியோர்கள் காட்டுகிறார்கள். வேதமனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்ற விஷயத்தில் சா ஜிஹ்வா யா அரிம் ஸ்தௌதி, எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய நாக்குதான் நாக்கு. சா ஜிஹ்வா சியாத் யயா சர்வே ஜீவந்தி பிராணினா புவி. எந்த நாக்கின் மூலமாக லோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதுதான் நாக்கு. நாக்கை கொண்டு மற்றவர்களை நிந்திக்கக்கூடாது என்பதும் சொல்லப்படுகிறது. சாஜிஹ்வா எத்ர ராஜந்தே, எம்பெருமானுடைய அனுகிரக விசேஷத்தின் மூலமாக இப்பேற்பட்ட நாவீர் படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது இந்த பாசுரத்தில். அதே மாதிரி பங்கய கண்ணானை அப்படின்னு ஒரு வரியை ஆண்டாள் நாச்சியார் இங்கே கொடுக்கிறாள். அனைத்து விதமான புராணங்களில் இருக்கக்கூடிய பிரமாணங்களை சுவீகரித்து இப்படிப்பட்ட அழகான திருக்கண்களை உடையவன் எம்பெருமான் என்பது சொல்லப்படுகிறது. புருஷே புஷ்கரேக்ஷணஹா, அதே மாதிரி ஜிதம் தே புண்டரீகாட்ச, யஸ்ய தேவோ மயா திருஷ்டஹா, புரா பத்மாய தேக்ஷணஹா, மத்ஸ்யஹா கமலலோச்சனஹா, மகாவராஹா ஸ்புடபத்மலோச்சனஹா, ராமோ ராஜீவலோச்சனஹா, கிருஷ்ணஹா கமலபத்ராக்ஷஹா, பிரம்மண்யஹா புண்டரீகாக்ஷஹா, கஃப் புண்டரீக நயன புருஷோத்தமக்கா. இப்படியெல்லாம் பிரமாணங்களை கொண்டு எம்பெருமானுடைய திருக்கண்களை எல்லோரும் வர்ணிக்கின்றனர். அது அப்படியே நாச்சியார் எம்பெருமானுடைய திருக்கண்களை ஸ்தோத்திரம் பண்றார். சம்ஹிதையில பாஞ்சராத்திர ஆகமங்கள்லாம் இருக்கிறா போல, ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேன் மதுசூதனஹா சாத்விகா சத்து விஜ்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவனொருவன் கருவிலேயே எம்பெருமானை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறானோ, பிரகலாதனை போல, பிறக்கும் பொழுது எவன் ஒருவன் எம்பெருமானை தன்னுடைய திருக்கண்களாலே சேவித்துக் கொண்டிருக்கின்றானோ, அவன் எப்பொழுதுமே மோட்சத்தை பற்றியே சிந்திக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இதனால உபாயத்துவம் சொல்லப்படுறது இந்த பாசுரத்தில், உபேயத்துவம் சொல்லப்படுறது, சேஷித்துவம் சொல்லப்படுறது, ரக்ஷகத்துவம் சொல்லப்படுறது, பாதகத்துவம் சொல்லப்படுறது, இவை எல்லாமே இந்த பாசுரத்தில் மிக தெளிவாக காட்டப்படுகிறது. உபாயத்துவம், உபாயம் அவன்தான், அடையக்கூடிய வழியும் அவன்தான். உபாயம் என்றால் அவனை அடையும் வழி, உபேயம் என்றால் அந்த வழியினாலே அடையப்படக்கூடிய பலன். அடையும் வழியும் அவன்தான், அடையக்கூடிய பலனும் அவன்தான். கமலக்கண்ணன் என் கண்ணினுள் நான் காண்பன் அவன் கண்களாலே. இது ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்றார். தகும் சீர் தன் தனி முதலின் உள்ளே மிகும் தேவும் எப்பொருளும் படைக்க தகும் கோல தாமரை கண்ணன் எம்மான் மிகும் சோதி மேலறிவார் எவரே. இதுவும் உபேயத்துவத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம். சேஷித்துவம், ரக்ஷகத்துவம், பாதகத்துவம் இவை எல்லாவற்றையும் இந்த பாசுரத்தின் மூலமாக நாச்சியார் காட்டுகிறாள் என்பதாக சொல்லிக்கொண்டு இந்த பாசுரத்தினுடைய உபன்யாசத்தை அடியேன் பூர்த்தி செய்கிறேன். நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.